உங்களை பத்தி எங்க அப்பா கிட்ட நிறைய சொல்லி வச்சிருக்க, உங்களை பாத்தாருமே விட மாட்டாரு. ஐயோ பயப்படாதீங்க சார். இல்ல இல்ல, எனக்கு முக்கியமான வேலை, கொஞ்சம் இருந்துட்டு போங்களே. இன்னொரு நாளைக்கு வரேனே. உங்க விலாசம் வந்து கற்பகவான் இருக்குல்ல, ரூம் நம்பர் 7. எனக்கு ரொம்ப லக்கி நம்பர். எனக்கு கூட தான் 7 ரொம்ப லக்கி நம்பர். நான் ரொம்ப லக்கி கேர்ள். நானும் கூட தான். அப்போ நம்ம ரெண்டு பேரும் வரட்டுமா? சொன்னது யாரம்மா? மீனே மீனே மீனம்மா, விழியை தொட்டது யாரம்மா? தானே வந்து தழுவிக்கொண்டு சங்கதி சொன்னது யாரம்மா? சங்கதி சொன்னது யாரம்மா? சொல்லடி யாரம்மா? மீனே மீனே மீனம்மா, விழியை தொட்டது யாரம்மா? தானே வந்து தழுவிக்கொண்டே சங்கதி சொன்னது யாரம்மா? சங்கதி சொன்னது யாரம்மா? மீனே மீனே மீனம்மா, விழியை தொட்டது யாரம்மா? சொன்ன